यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। சுபாஷித நீவியில முதல் ஸ்லோகம். இந்த பத்ததிக்கு பேரு அனிப்புண பத்ததிகின்னு பேரு. அதாவது அசமர்த்தனுடைய நிலைய பத்தி பேசுற. அதுல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாகவும் இந்த ஸ்லோகத்தை பெரியவாள் சொல்றது உண்டு. நல்ல விஷயங்களையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகங்கள் மூலமா ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு காட்டுறார். பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹ சர்வம் ஹத கிருதம் யௌ சஹ்ருத்க உபகார அபகாராப்யாம். இந்த கிரந்தத்துக்கான மங்கள ஸ்லோகமாக இதை பார்க்கலாம். பெருமாளுடைய சௌஜன்யம், தயாகுணம், சம்சாரத்திலிருந்து நம்மளை எல்லாம் உஜ்ஜீவிக்க பண்றது போன்ற அழகான மங்கள குணங்களை பெருமாள் பெற்றிருக்கிறான். ஆசிரித்தர்களுடைய விரோதி நிரசனத்தையும் அவன் நமக்காக அருளி செய்கிறான். கீதையில சொன்னா போல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். சாது பரித்ராணம் மாத்திரம் முக்கியம் இல்ல, விநாசர்களை துஷ்கிருதம் பண்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே அவதரிச்சான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பெருமாள் சம்ஹாரம் பண்ண போறதாக சொன்னது ஆசிரித்தார்களுடைய பாபங்களை போக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த சம்ஹாரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை ரொம்ப அழகா சாதிக்கிறார் பெரியவாள். யாரா இருக்கட்டும், ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனா இருக்கட்டும், ராவணன் கும்பகர்ணனா இருக்கட்டும், இல்ல கம்சன் சிசுபாலனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாபங்களை போக்கி எம்பெருமான் திருவடியில் அவளை சேர்த்துக்கிறதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த நாசம் அப்படின்னு சொன்னபடினால அதுவும் மங்களமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி எப்படிரா வரும் அப்படின்னு கேட்டால் சூத்திரக்காரரே சொல்றார் பகவான் வியாசர், ததிகம உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசவு அப்படின்னு சொன்னார். முன்னாடி இருக்கக்கூடிய பாபங்களுடைய நாசம்தான் பக்தி. அந்த பக்தி தான் பெருமாளிடத்திலே நாம சேர்க்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னார். பாபம் இருந்தால் நாம பெருமாளிடத்திலே சேர முடியாது. பகவத் விஷயகமான சிந்தனமானது பாப சம்பந்தம் இருந்தால் வராது. ஆகையினால அதை போக்கடிக்கிறது தான் எம்பெருமானுடைய வேலை. அதனாலதான் சுவாமி சரமஸ்லோகாதிகாரத்தில் இதை ரொம்ப அழகாகவே விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்கார். ஏன் அப்படின்னா பெருமாள் ஸ்பஷ்டமா சொல்றான், சர்வ பாபங்கள்ல இருந்து உன்னை விடுவிக்கிறேன், நீ சோகத்தை அடையாதேன்னா, சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷ ஈஷ்யாமி மா சுச்சன்னு சொன்னான். ஆகினால பெருமாள் சொன்னதை கொண்டு இந்த ஸ்லோகத்துக்கு மங்களமாக ரொம்ப அழகாக பண்றார். இன்னும் அழகா பார்த்தால் கௌசல்யனுடைய நந்தனான ராமபிரானுக்கு வசிஷ்டர் ராமன் அப்படின்னு பேர் வச்சார். வால்மீகி பகவான் ராமாயணத்துல கௌசல்யா அஜனயத் ராமம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ராமன்ற திருநாமம் இருக்கே ஏன் வசிஷ்டர் வச்சார்னா காளிதாசன் சொல்றான், ஜெகத்துக்கு பிரதம மங்களமா காட்டுறதுக்காகத்தான் ராமன்னு பேர் வச்சார் அப்படின்னா. அந்த ராமனை இந்த ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். ஜெகத்துக்கு ஏன்னா சுவாமி தேசிகனுக்கு காளிதாசன் பேர்ல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. பல இடங்கள்ல மகாகவி மகாகவி சாதித்து அருளினா போலே அப்படின்லாம் பங்கி வருது. அதனால மகாகவியின் இடத்துல சுவாமிக்கு அத்தியந்த ஈடுபாடு இருக்கு. அவன் காளிதாசன் ஜெகத்துக்கு பிரதம மங்களமா இருக்கக்கூடிய ராமன் அப்படின்ற திருநாமத்தை வசிஷ்டர் வச்சார் அப்படின்னு சொன்னதுனால இவரும் இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணார், பிரதம சுஜனாய பும்சே அப்படின்னு முதல் சுஜனராக இருக்கக்கூடிய ராமனை இங்க ஸ்தோத்திரம் பண்ணதாகவும் வியாக்கியானம் பண்றான். இந்த முதல் பத்திரத்துக்கு அனிப்புண மார்க்கம் அப்படின்னு சொல்லுவா. அனிப்புணன் அப்படின்னா இந்த ஜனங்களை திருத்தறதுக்காகத்தான் இந்த காவியமானது ஏற்பட்டது. முதல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜனங்களை நல்வழிப்படுத்தணும். இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறது எப்படின்றது தான் இந்த கிரந்தத்தினுடைய வேலை. சுவாமி தேசிகன் இங்க சொல்லும் பொழுது, எம்பெருமான் பண்ண உபகாரங்களை யாரெல்லாம் மறக்கிறாளோ அவெல்லாம் துர்ஜனர் அப்படின்னார். இப்போ துர்ஜனர் மக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட, பிரதம துர்ஜனனான நானும் அப்படி எனக்கும் நமஸ்காரம் அங்க சொல்லியிருந்தால் கூட, இங்க நம் விஷயமான சிந்தனம் தான் நாம எடுத்துக்கணும். இப்ப இங்க பார்த்தால் எம்பெருமான் உபகாரங்கள் நமக்கு பண்றான், எம்பெருமான் அத்தியந்தம் கிருதஜனா உபகாரம் பண்றான். ஆனா நமக்கு வினயம் இல்லாமல் அகங்காரம் அதிகமா இருக்கிறபடினால, அதுவும் அகங்காரம்னா சாதாரண அகங்காரம் இல்ல, அகங்காரம், டம்பம், மதம், அசூய, அப்புறம் செய்நன்றி மறக்கிறது, கிருதஜ்ஞதான்னு சொல்லுவா, செய்நன்றி மறக்கிறது, இது மாதிரியான அத்தியந்த ஹேயங்களான விட தகுந்தவைகளா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முள்ளே ஏறிட்டு கொண்டிருக்கிறபடினால நாமெல்லாம் நிபுணர்கள் அல்ல, சமர்த்தர்கள் அல்லன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஈஸ்வரன் சங்கல்பத்தினால நடக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த லோகங்கத்துல நடக்கிற விஷயம் மொத்தமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தின் பேரில் நடக்கிறது. அத்தியந்த கிருதஜன் யாரு அப்படின்னு கேட்டால், அத்தியந்த உத்தமனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். தர்மங்களை காப்பாற்றுறதுக்காக சிருஷ்டி பண்ணி, அந்த சிருஷ்டியின் மூலமாக வேதங்களை கொடுத்து, வேதங்கள் மூலமாக நம்மளை நல்வழிப்படுத்தினான் பெருமாள். அவன் அத்தியந்த கிருதஜனா இருக்கான். ஆனால் நாம அந்த நன்றி எல்லாத்தையும் மறந்துட்டு, அவனை செய் நன்றி மறந்தபடியினால, அவனிடத்துல செய் நன்றி மறந்தபடியினால நாமோ கிருதஜ்ஞதா தர்மத்தை ஏறிட்டு கொண்டுள்ளபடியினாலே நாம் பிரதம துர்ஜனன் அப்படின்னு சொன்னார். அப்போ கிருதஜர்கள்ல உத்தமன் யாரு? ஈஸ்வரன். அப்போ செய் நன்றி மறந்தவர்கள்ல உத்தமர் யாரு? நாமம். இதை காட்டுறதுக்காகத்தான் அவன் புருஷோத்தமன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சுஜனன் அத்தியந்த பாபி, எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சம்சார சாகரத்திலேயே உழன்று இருக்கோம், பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட நமக்கு சமயம் இல்லை, அப்படிப்பட்ட மகா பாபிகள் நாமெல்லாம் அந்த துர்ஜனர்கள் அப்படின்னு சொன்னார். பெருமாள் என்ன பண்றான், ஒரு அல்ப உபகாரத்தை கொண்டு நம்மளை எல்லா விதமான கட்டங்கள்ல இருந்தும் போக்கடிக்கிறான் பெருமாள். ஆனால் நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ணல அப்படின்றபடினால பெருமாள் பண்ணாத உபகாரத்தை அதிகமாக நினைச்சு பார்த்துட்டு பெருமாளையே நாம மறந்துடுறோம். எப்பேற்பட்ட பெருமாள், அதுவும் சொல்லும்பொழுது என்னுள்ளே மன்னியும் நிற்கன்னு சொன்னார் ஆழ்வார். அந்த பெருமாள் என்னுள்ள வந்து நின்று இருக்கான், என்னுள்ள வந்து நின்று அவன் எனக்கான உபகாரங்களை அவன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பெருமாளை நாம் மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஆழ்வாரே சொல்லும் பொழுது, தானேல் எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் அப்படின்னு இருக்கார். அப்ப தானேல் எம்பெருமான் அவன் என்னுள்ள இருக்கான். அவன் அதோ எப்படி முதல் சுஜனரா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எனக்குள்ள வந்திருக்கான். எப்படிப்பட்ட எனக்குள்ள அப்படின்னு கேட்டால், இந்த ஹிருதயம் இருக்கு அத்தியந்த சாக்கடைக்கு சமானமான ஒரு ஹிருதயம், ஒரு இருட்டு அறை. எதனை உபனிஷத் சொல்றது, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வ ஜாத்தே தயோரன்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்னன் அன்யோ அபிஜாக சீத்தின்னு முண்டகோபனிஷத் வாக்கியம் இது. அதுவும் எப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய ஹிருதயத்துல இருக்கான் அப்படின்னு பார்த்தால், அத்தியந்த ஹேய பதார்த்தமா இருக்கக்கூடிய இந்த ஹிருதயத்துல சர்வ பூதங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ஜீவன் சொல்லக்கூடிய ஒரு பக்ஷியோட தானும் தன்னையும் ஒரு பக்ஷியாக மாற்றிக்கொண்டு எந்த காலத்திலையும் இணை பிரியாமல் இருக்கக்கூடிய தோழனாக ஹிருதய குகைக்குள்ள இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு உபகாரம் நம்மோடு இருந்து கொண்டு நம்மை வழிநடத்திட்டு போறோம். அப்போ ஈஸ்வரன், அப்படிப்பட்ட பிரதம சுஜனனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன், எதையுமே நினைச்சு பார்க்காமல் இருக்கக்கூடிய துர்ஜனனான, பெருமாள் பண்ண உபகாரங்கள் எதையுமே நினைச்சு பார்க்காமல் இருக்கக்கூடிய துர்ஜனனான நாம. பிரதம இன்னொரு ஒரு அர்த்தம், பிரதம சுஜனன் அப்படின்றதுனால அவன் எப்பவுமே சௌஜன்யத்தை காட்டக்கூடியவன், காருண்யன் இல்லையா. வால்மீகி பகவான் சொல்றார், ராகவன் முதல்ல நம்ம பக்கத்துல வந்து பேசுவான், நம்மள போருக்கு முன்னாடி நம்மளை அழைத்து பேசுவான், நமக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பான், அதுவும் மிருதுபாஷி ரொம்ப அழகாக மிருதுவாக பேசக்கூடியவன், எந்த விதமான பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் உபகாரம் பண்ணக்கூடியவன் ராகவன் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சுஜனன் அவன். ஆனா நாம அப்படியா? ஆளவந்தார் சொல்றார் இல்லையா, மக்யம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாயனர், வெக்கமற்ற கவி நான், அப்படிப்பட்ட கவியா இருக்கக்கூடிய எனக்கு நமஸ்காரம்னு சொன்னார். அதே போல சுவாமியும் இந்த இடத்துல எம்பெருமானுடைய பரம காருண்யத்தை நினைச்சு தன்னுடைய நிலையை இந்த இடத்துல தெரிவிக்கிறதாகவும் ஒரு வியாக்கியானம் அமைஞ்சிருக்கு. இருவரையும் தராசில நிறுத்தி பார்த்தால் பெருமாள் எங்கேயோ இருக்கான், நாம எங்கேயோ இருக்கோம். பெருமாளுடைய ஒரு காருண்யம் எங்கேயோ இருக்கு, நம்முடைய கிருதஜ்ஞதா செய் நன்றி மறந்த தன்மையானது எங்கேயோ இருக்கு அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார். ஆகையினால பிரதம சுஜனாய பும்சே பிரதம துர்ஜனாய நம, மக்கியமபி பிரதம துர்ஜனாய நம, சர்வம் ஹத கிருதம் யௌ சஹிருத் உபகார அபகாராபியாம். பெருமாள் நமக்கு உபகாரங்களையே நினைச்சிருக்கான் எந்த சமயங்கள்லையும், நாம் அவன் பண்ண உபகாரங்களை மறந்து அபகாரத்தையே நினைச்சிருக்கோம் நாம. அப்படிப்பட்ட நமக்கு பெருமாளிடத்தில் ஒரு எண்ணமானது அதிகமாக இருக்கணும், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன் வாக்புருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில இரண்டாவது ஸ்லோகம், பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹ்ருதயே சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணச்சோரைர் ஆஹாரியார்த்தா. இந்த ஸ்லோகத்தால சுவாமி தேசிகன் சுபாஷித நீவியினுடைய பெருமைய சாதிக்கிறார். இந்த காவியத்துக்கு சுபாஷித நீவி அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய பொருள்களை, இந்த ஸ்லோகங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்களை கவியினுடைய சஹிருதயம் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா, இதுக்கு ஒரு முத்ரை சொல்லப்பட்டிருக்கிறதா சுவாமி சொல்றார். என்ன அந்த முத்ரைன்னு கேட்டால், போன ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தது தான், இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, 144, 12, 12 அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு முத்ரை போடப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பல அர்த்தங்கள் பொருந்தி இருக்கு. இதை சொல்லிக் கொடுத்து சம்பிரதாயத்திற்கு ஏற்றம் ஏற்படுற மாதிரி சிஷ்யர்களை தயார் பண்ணணும் ஆச்சாரியர்கள். சம்பந்தமே இல்லாதவாளுக்கு சொல்லிக் கொடுத்து சம்பிரதாயத்திற்கு வெளிப்பட்ட, அதாவது சம்பிரதாயத்துக்கு காட்டிலும் இத்தராளுக்கு சொல்லிக் கொடுத்து அசூயாள், இத்தராள்னா அசூயாளுக்கு சொல்லிக் கொடுத்து இத பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கேத முத்ரை அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்றார் கோபாலாச்சார சுவாமி. இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தால் ஏகப்பட்ட அர்த்தங்கள் பிரிவாளால் சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா, இத மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணணுமா அப்படின்னா, இது பர்த்ருஹரியில நீதி சதகத்துல பர்த்ருஹரியும் பண்றான் இந்த விஷயத்தை. இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது, போத்தாரோ மத்சர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோத உபகதாஸ்தான்யே ஜீர்ணமங்கே சுபாஷிதம்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை, என்னுடைய கிரந்தம் பிரயோஜனம் இல்லாமல் என்னிடத்திலேயே ஜீர்ணமாய் போயிடுத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றான். ஆனால் சுவாமி இத வேற மாதிரி சொல்றார். சுவாமி தேசிகன் தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தினால ஏன் அப்படின்னால் இதே மத்தவாளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு அழகான உதாரணங்கள் இருக்கு. பெருமாள் அவன் சேஷி, இந்த பெருமாளுடைய சேஷித்துவத்தை நன்னா விளக்கி நம்முடைய சிஷ்யாளுக்கு சொல்லணும் ஆச்சாரியர்கள். பெருமாள் ஷரீரி, நாமெல்லாம் அவனுடைய சரீரம். அதாவது சுவாமி பாவத்தை ரொம்ப அழகாகவே சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார்னு சொல்றார். நாமெல்லாம் அவருடைய உடைமைகள், இதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி காட்டுறது பூர்வாச்சாரியர்களுடைய சுபாஷிதங்கள். சுவாமி எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லும்பொழுது ஆரம்பத்திலேயே பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம்னு சொன்னார். மங்கள ஸ்லோகத்தை பண்ணும்பொழுது பாராசரிய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமா பிபந்தொன்வகம்னு சொன்னார். பூர்வாச்சாரியர்களாலே நன்றாக ரட்சிக்கப்பட்ட இந்த சுபாஷிதங்கள், அதே அர்த்தத்தில் சுவாமி தேசிகன் இங்க சொல்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஒரு கிரந்தம் இருக்கு, அது மூலதனம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூலதனம் அது. அந்த மூலதனத்தை சம்பிரதாயமாக கிரகித்து அதை ரட்சிக்கணும். அதை ரட்சித்து ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொன்னா போல அதுல இருக்கக்கூடிய பொருட்களை மேல மேல சுத பிரகாஷிக்க வாசிச்சோ பாவ பிரகாஷிக்க வாசிச்சோ பெரியவாள் பண்ண வியாக்கியானங்களை வாசிச்சோ நாம தெரிஞ்சுட்டு அதனுடைய உண்மையான பொருள்களை நாம லோகத்துல பிரச்சாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது நமக்கு ஒரு சுபாஷித நீவி. அதை ரட்சிச்சு வச்சிருந்தால், காப்பாத்தி வச்சிருந்தால், பெருமாளுடைய சொத்தை காப்பாத்தி வச்சிருந்தா போல ஒரு அர்த்தம் ஏற்படுறது. நம்ம நம்மிடத்திலிருந்து நம் சொத்துக்களை திருடுறதுக்கு மத்தவாள் வரா போல நம்முடைய கிரந்தங்களையும் திருடி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதற்கு அபார்த்தங்களை பண்றதுக்கு பல பேர் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கா இன்னைக்கும் லோகத்துல. அதனால யாருன்னு கேட்டால் பெருமாளுக்கு குணங்களே கிடையாது, பெருமாளுக்கு விபூதி இல்லை அப்படின்றதெல்லாம் வாதத்தில் எடுத்துட்டு அதன் மூலமாக இந்த லோகத்தில் இருக்க ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிற முயற்சியும் ஆங்காங்கே நடந்துட்டு தான் இருக்கு. ஆகையினால ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை நன்னா வாசிச்சு வேதாந்த கருத்துக்களை நன்னா தெரிஞ்சின்றால் நமக்கு உள்ளபடி ஞானமானது கிடைக்கும்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். பர்த்ருஹரி மூன்று சதகங்களை பண்ணியிருக்கான். சிங்கார சதகம், நீதி சதகம், வைராக்கிய சதகம்னு மூன்று சதகங்கள். சுவாமிக்கு சிங்கார சதகத்துல விருப்பம் இல்லை, ஏன்னா அதை பத்தி நம்ம சொல்லவும் வேண்டாம். நீதி ஸ்லோகங்கள் மூலமாகவே வைராக்கியத்தையும் காட்டுறதுல சுவாமி அத்தியந்த கவிதா சாமர்த்தியம் இருக்கு. சுவாமிக்கு அவருடைய கிரந்தங்கள்ல நன்னாவே தெரிகிறது. வெறும் நீதி ஸ்லோகங்களும் இல்லாமல், நீதி ஸ்லோகங்கள் மட்டும் இல்லாமல் வேதாந்த கருத்துக்களையும் அதோடு தெரிவிக்கிறது தான் சுவாமியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அப்படி இப்படிப்பட்ட பர்த்ருஹரி நீதி சதகத்தில் என்ன சொல்றான், கவிகள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னால் சாகித்ய சமுத்திரத்தில் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்ச, அதாவது கர்ணத்துக்கு கேட்கறதுக்கு அமிர்தமயமா இருக்கக்கூடிய இந்த சப்தங்கள்ல, அதுவும் காவியார்த்தங்களை, சப்தங்கள்னால ஏற்படக்கூடிய அர்த்தங்களை திருடுறதுக்காக சோரர்கள் அநேகம் பேர் இருக்கார். திருடுறதுக்கு இருக்கக்கூடிய சோரர்கள், அதாவது திருடிந்து போய் மற்றவாளுடைய கருத்துக்களை தன் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சோரர்கள் நிறைய பேர் இருக்கா லோகத்துல. அதனால அவளுக்கு இடம் தராமல் நம்முடைய கவிதைகளை நாம தான் காப்பாத்தி வச்சுக்கணும்னு பர்த்ருஹரி சொல்றான். ஆனா அவன் ரட்சிக்கிற வழிய சொன்னா போல தெரியல, வியாக்கியானங்கள்லயும் தெரியல அவன் ரட்சிக்கிற வழிய சொன்னா போல. அதனால பிரிவால் என்ன சொல்றா இந்த இடத்துல வியாக்கியானத்துல, பர்த்ருஹரியுடைய நான்கு ஸ்லோகங்கள் சாகுந்தலத்திலையும் முத்ரா ராட்சசத்திலையும் மற்ற கவிகளுடைய கவிதைகளிலையும் தெரிகிறது. ஆனா இந்த சுபாஷித நீவி இருக்கு, இந்த சுபாஷித நீவிக்கு ஒரு ஒரு சக்தி, ஒரு புகழ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதை யாராலையும் பெரிய நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய சுபாஷிதங்களை மற்றவாள் திருடி அதுக்கு அபார்த்தங்களை சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அர்த்தம் தனியா இருக்கு, அதை மற்றவாளால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால்தான் இங்க சொல்லும்போது பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா அப்படின்னு சொன்னார். அப்ப அப்படி என்ன பரிஷ்கிருதி என்ன இருக்குன்னா, பன்னெண்டு, அதாவது பன்னெண்டு ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தா கடைசியில் இந்த பத்து ஸ்லோகத்தில் இந்த கடைசி இந்த பத்தத்தில் கடைசி ஸ்லோகத்திலையும் பார்த்தால் பாவுக்கான ஒரு சப்தம் பிரயோகம் இருக்கார். அது 144 பிரிய பத்தத்தி அப்படின்றதுனால 12 அப்படின்ற ஒரு பத்தத்தி கணக்கு இருக்கு. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய ஸ்லோகங்கள் இந்த நம் அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தால் உயர்ந்த கவிகளுடைய ஸ்லோகங்கள் என்னைக்குமே ஒரு தனி முத்திரையோடு இருக்கும், பார்த்தா நமக்கு தெரியும். அதுபோல நம் சுவாமியினுடைய கவி ரீதியும் பார்த்தால் ஒரு தனி முத்திரையோடு இருக்கு. ஆனால்தான் பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா அப்படின்னு, இப்படிப்பட்ட தனி ரீதியோடு இருக்கக்கூடிய முத்திரை வாய்ந்ததா இருக்கக்கூடியத மற்றவாள் திருட முடியாது அப்படின்னு தெரியாது. சீபாஷ்யம் சம்பிரதாயத்தினுடைய மூல கிரந்தம். அந்த மூல கிரந்தங்களை முறைப்படி கேட்காமல் புத்தகத்தை தானாகவே படிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி அறிந்து கொண்டால் அது திருட்டுத்தனமாக அறிந்து கொள்வதற்கு கணக்கு. அதுவும் அப்படி அறிந்து கொள்பவரும் அனிப்புணர், அசமர்த்தர் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சொல்லவே சொல்றார். ஆனால் வால்மீகி ராமாயணம் போன்ற ராமாயணாதி கிரந்தங்களை எடுத்து பின்னாடி வந்த கவிஞர்கள் ரொம்ப ஸ்பஷ்டமா பண்ணியிருக்காளேன்னு கேட்டால், அது திருடுறதுக்கு சமமா இல்லை. பூர்வாச்சாரியருடைய கிரந்தத்தை அனுசரிச்சு அந்த மகான் பண்ணத்துக்கு நான் அப்படியே பண்றேன், நான் தனியா இது எதுவும் பண்றலன்னு காளிதாசனே சொல்றான். அதவா கிருத்தவாக்வாரே வம்சேஸ்மின் பூர்வசூரிபிகின்னு அவனே சொல்றான். மனவு வஜ்ர சமுத்கீர்னே அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே காளிதாசன் சொல்றான். இந்த வால்மீகி ராமாயணம் இருக்கே, அந்த மாதிரியான உயர்ந்த காவியங்கள் அதை மூலதனமாக கொண்டு அந்த கவிகள்லாம் பண்ணியிருக்கான்னா, இதெல்லாம் கிருதஜதைகளை தெரிவிக்கிறான், நன்றி உணர்வை காட்டுறான் அந்த இடத்தெல்லாம். அதனுடைய பெருமையை, வால்மீகி ராமாயணத்துடைய பெருமையை பறக்க பேசுறா. ஆகினால அது திருடுறதுக்கு சமமா ஒரு பொழுதும் ஆகவே ஆகாது. அந்த வால்மீகி ராமாயணம்ன்றது மூலதனம், அந்த மூலதனம் மூலதனமாகவே தான் இருக்கும் இல்லையா. காளிதாசன் சொல்றா போல, வால்மீகி ராமாயணம், வால்மீகி பகவான் ஏற்படுத்திய அந்த துவாரத்தின் வழியாக நான் நூலை போல என்னுடைய நூலானது செல்றது அப்படின்னு சொல்றான். வால்மீகியினுடைய வாக்குதான் உத்தரராம சரித்தமாகவே இருக்கு அப்படின்னு பவபூதி சொல்றான். வால்மீகி பகவானுடைய வாக்கு அமிர்தம் இருக்கு, அந்த வாக்கு அமிர்தம் தான் ஒரு ஊற்று இருக்கக்கூடிய கிணறு. அந்த கிணத்து ஜலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌசி ஜலம், அதாவது சாதாரண ஜலம் போல என்னுடைய காவியம்னு முராரி கவி பேசிட்டு சொல்றார். சுவாமி அங்கங்க பார்த்தால் இந்த சுபாஷித நீவியிலேயே வால்மீகி பகவான், வியாசர், காளிதாசர், முராரி இப்படி பூர்வ கவிகளை புகழ்ந்தே தான் சொல்றார். நம்முடைய பூர்வாச்சாரியாலையும் புகழ்ந்து பேசுறார், மற்ற இந்த மாதிரி கவிகளையும் புகழ்ந்து பேசுறதுனால சத்கவி பத்தத்தினே ஒரு பத்தத்தி இருக்கு இந்த சுபாஷித நீவியிலேயே. அதுவும் மனு வியாச பிராச்சேதச பரிஷதர்கா அப்படின்னு இந்த மாதிரியான பூர்வாச்சாரியர்களை புகழ்ந்து ஒரு பத்தியே எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹதய ஹிருதயே சமர்ப்பிதா கவிபிகி, சஹதயமான ஹிருதயம் உள்ள கவிகளாலே சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சுபாஷிதங்கள் லோகத்தில் மற்றவாளுடைய குணங்களை, தன்னுடைய குணங்களை, மற்றவாளுடைய திறங்களை தன்னுடைய திறமை அப்படின்னு சொல்லின்றவாளால இந்த மாதிரியான கிரந்தங்களை அபகரிக்கவே முடியாது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஆகையினால நாமளும் மற்றவாள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளை, மற்றவாளுடைய கருத்துக்களை அபகரிச்சுண்டு நம்முடைய கருத்துக்கள் அப்படின்னு வெளியில சொல்லிண்டு போலி வேஷம் போடாமல் இருக்கணும்ன்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில மூன்றாவது ஸ்லோகம், பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி ஜன சதோபி நைவ குணான் விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோகாஞ்சனஸ்யைஷஹ. பஷ்யதி பரேஷு தோஷான். இந்த ஸ்லோகத்துக்கும் போன ஸ்லோகத்துக்கும் முதல்ல வித்தியாசத்தை பார்த்துடணும். முன்னாடி ஸ்லோகத்துல பிரஸ்தாவித்தது காவியத்தினுடைய திருடர்கள், மற்ற கவிகளுடைய காவியங்கள்ல இருக்கக்கூடிய குணங்களை பார்த்துட்டு அத போல அழகாக தங்களுக்கு கவிதை பண்ண சக்தி இல்லைன்றபடியினால மற்றவாளுடைய காவியங்கள்லேருந்து திருடி மற்றவாளுடைய குணங்களையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இல்லாத குணங்களையும் தோஷத்தையும் நன்னா தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி திருட்டு காரியத்தில் ஈடுபடுறவர் போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவா. இந்த ஸ்லோகத்தில் சொல்றவர் மற்றவாளிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை பார்க்காமல் அவளிடத்துல இல்லாத தோஷங்களை இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போறார். மற்றவாளிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை ஒருபொழுதும் ஏறெடுத்து பார்க்காதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றா அப்படின்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை ஒருபொழுதும் பார்க்கறதே இல்லை, தன்னிடத்துல இல்லாத குணங்களை இருக்கிறதா காண்பிச்சுக்கிறான். அப்போ தன்னிடத்துல இருக்க தோஷங்களை பார்க்கறது இல்லை, தன்னிடத்துல இருக்க இல்லாத குணங்களையும் இருக்கிறதா காண்பிச்சுக்கிறா, மற்றவாளத்துல இல்லாத தோஷங்களை இருக்கிறதா சொல்றா, மற்றவாள்கிட்ட இருக்கிற குணங்களை வெளில பேச அதை பத்தி வெளில பேசுறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்களை பத்தி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பஷ்யதி பரேஷு தோஷான். சங்கல்ப சூரியோதயத்துல அழகா சொல்றார் இந்த மாதிரியான ஒரு அவகுணம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் மோகத்தினால ஏற்படுறது, மோகாஞ்சன சேஷாக மோகத்தினால ஏற்படுறது இந்த குணம் அப்படின்னு சொல்ற. சங்கல்ப சூரியோதயத்துல விவேக மகாராஜர் இதே ஸ்லோகத்தை அங்கேயும் சொல்றார். சுவாமியினுடைய ஸ்லோகங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சங்கல்ப சூரியோதயத்துல நாடகத்துல அவ பேசுறா போல வரும். முதல் ஸ்லோகத்துல சொன்ன பாரி பிரதம சுஜனாய பும்சேன்னு சொன்ன இடத்துல ராமன சொன்னதா நம்ம வியாக்கியானம் பார்த்தோம். பிரதம சுஜனனான ராமன் ராமன வால்மீகி பகவான் சொல்லும் பொழுது ஸ்வதோஷ பரதோஷ வித்து அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னுடைய தோஷங்களையும் மற்றவாளுடைய தோஷங்களையும் நன்னா தெரிஞ்சின்றவர் ராமவீரான் அப்படின்னு வால்மீகி பகவான் வர்ணிச்சு காட்டுறார். அதுக்கு என்ன இருக்கு அர்த்தம் அப்படின்னா வித்வானா இருக்கிறவா தன்னுடைய தோஷங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய தோஷங்களை தெரிஞ்சின்றால்தான் மற்றவாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதை காட்டுறதுக்காக தான் ஸ்வதோஷ அப்படின்னு போட்டார். மற்றவாளுடைய தோஷங்களையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி மற்றவாளுடைய குணங்களையும் தெரிஞ்சுக்கணும். மற்றவாள தோஷங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் தோஷங்களை தெரிஞ்சுட்டு அதை பிரகடனப்படுத்தக்கூடாது, சொல்லி சொல்லி காட்டக்கூடாது, அதை பிரகடனப்படுத்தாம இருக்கணும். நமக்கு வேண்டியவனா இருந்தா கூட்டு ரகசியத்துல உபதேசம் பண்ணி அவனை திருத்தணும். பத்து பேர் முன்னாடி அந்த தோஷத்தை சொல்லி அவனை திட்டக்கூடாது. அவனை ரகசியத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதப்பா, இது சரியில்லைப்பா, சாஸ்திர விரோதம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாட்டுன்னு இருக்கார், நமக்கு ரொம்ப வேண்டியவர், ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிட்டா பாபம்னு சொல்லியிருக்கு. பத்து பேருக்கு எதிர மைக்கில ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடாதேன்னு சாதம் சாப்பிட்றியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கறத காட்டிலும் ரகசியத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துக்காதே, இது பாபம், ஆகையினால இதை செய்யாதே அப்படின்னு சொல்லலாம். நாம அதுக்கு நமக்கு உரிமை உண்டு. உபதேசத்தினால்தான் திருத்தணுமோ தவிர தண்டிக்க கூடாது. அதே சில இடங்கள்ல தண்டிச்சுனா ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல அவனை தண்டிக்க தான் தண்டிக்கணும். அதுவும் பிரகாசமாக தண்டிக்கணும்னு சொல்றது சாஸ்திரத்துல. துரியோதன இடத்துல விதுரன் சொல்றான், மகாபாரதத்தில் வருது, ராஜா மற்றவாள் இடத்துல கடுகளவு தோஷம் இருக்கா கூட அதை பார்க்கற, ஆனா உன்னிடத்துல யானை அளவுக்கு தோஷம் இருக்கு, அதை நீ பார்க்கறதே இல்லையேன்றான் விதுரன் துரியோதனனை பார்த்து. அப்போ துர்ஜனன் எப்படி இருக்கான், மற்றவாள் இடத்துல இருக்க கடுகளவு தோஷம் அதை பார்த்துட்டு பெருசா பேசுறான், தன்னிடத்துல இருக்கக்கூடிய யான அளவு தோஷத்தை அவன் பார்க்கறதே கிடையாது. அப்போ தன் தோஷம் தெரிஞ்சாதானே மற்றவாளுடைய தோஷ அதை மாத்திண்டு மற்றவாளிடத்துல நம்மளால பழக முடியும் சுலபமா. மற்றவாளுடைய குணங்களை பார்த்தால் அவளோட பழகி அந்த குணங்களை நம்மிடத்துல ஏறிட்டுக் கொள்ளலாம். அத மாதிரி நாமளும் நடக்க முயற்சி செய்யலாம். ஒரு மகான் இருக்கார், அவர் அனுஷ்டானத்துல சிறந்தவர், நிச்சயகர்மா அனுஷ்டானத்துல கொஞ்சமும் அதாவது விலக்கி கொள்ளாதவர், ரொம்ப அழகா ஆச்சார அனுஷ்டானத்தோடு எழுந்தொழி இருக்காருன்னா அவளோட பழகி நாமும் அது போல நடக்க முயற்சி செய்யணும். அதனால்தான் மற்றவாளுடைய குணங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது. இப்படி மற்றவாளுடைய குணங்களை பத்தி பேசாமல் குணவான்களை நாம தூஷிச்சுட்டே இருந்தால் பாபம்தான் நமக்கு வந்து சேரும். அதனால அந்த பாபம் வந்து சேர்ந்தால் நம்முடைய புண்ணியம் கழிஞ்சு போகும். அதை நம்மளுடைய புண்ணியம் கழிஞ்சுன்னா நமக்கு பிராப்தி மோட்ச பிராப்தியானது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு அசட்டுத்தனம். இந்த மாதிரி நடந்து கொண்டால் அவன் அனிப்புணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். இன்னொரு அர்த்தம் பார்த்தால், சில வேதாந்த கருத்துக்கள் பார்த்தால் பிரம்மத்துக்கு அவித்தியை பிடிச்சிருத்து அப்படின்னு சில மதங்கள். ஆனால் பெருமாளிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கு. ராமாயணத்திலே வருது இல்லையா, பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே ஹேன்றிருப்ப தசரதனே, உன்னை காட்டிலும் உன் பையன் 100 மடங்கு பெட்டரானவன். எப்படி கல்யாண குணங்களை ஒருங்கே பெற்றவன் அவன். அப்போ அநேக கல்யாண குணங்கள் பிரம்மத்துக்கு இருக்குன்னு இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல தெரியுது. அப்போ பெருமாளிடத்துல தோஷமே இல்லை, பெருமாளிடத்துல தோஷம் இருப்பதாக சொல்வது முட்டாள்தனம். பெருமாளிடத்துல குணங்கள் இருக்கு, அந்த குணங்களை பிரகடனப்படுத்தாமல் இருக்கிறது முட்டாள்தனம். அப்ப இதுவும் வேதாந்த கருத்தும் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒட்டி வருது இல்லையா. தத்துவமுக்தாகலாபத்துல சொல்ற சுவாமி தேசிகன், பெருமாளிடத்துல தோஷம்ன்றதே கிடையாது, பெருமாளுக்கு குணங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. பெருமாளுக்கு குணங்கள் இல்ல, அஜ்ஞானம் பிரமம் இது போல தோஷங்கள்லாம் இருக்கு. யார் பெருமாளிடத்துல குணங்கள் இல்ல, பெருமாளுக்கு அஜ்ஞானம் பிரமம் போன்ற தோஷங்கள் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறாளோ அவளுக்கு வேதாந்த ஜானமானது நல்லா பிடிபடுறது. அப்போ இப்படி பாக்குறவன் நாமளா தோஷமற்றவனா இருப்போம், இது எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இது. பெருமாளுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நமக்கு யதார்த்த ஞானம் உண்மையான அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதம் தெரியுது, ஒரு மதம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்டவாள் தான் லோகத்துல அதிகமா இருக்கா. பஷ்யதி பரேஷு தோஷான், பரேஷுன்றதுக்கு மற்றவர்களிடத்திலே அப்படின்னு ஒரு அர்த்தம், பரன் அப்படின்னா பெருமாள்னு ஒரு அர்த்தம், பெருமாளிடத்திலேன்னு ஒரு அர்த்தம். அப்படி வேதாந்த கருத்தும் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. மோகத்தினால மூழ்கடிக்கப்பட்ட புத்தியை உடைய நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை தெரியாமல் அதே போல எதிரியினுடைய பலத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவன் கண்டிப்பா ஏமாந்தான் போவான். ஒரு ராஜா இருக்கான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பல குறைவை பத்தி பலகீனங்களை அவன் நினைச்சு பார்க்கல, எதிரியினுடைய பலத்தை பத்தியும் அவன் நினைச்சு பார்க்கல. அப்ப என்ன பண்ணுவான், ஏமாந்துதான் போவான். அதனால்தான் சுவாமி தேசிகன் பஷ்யதி பரேசு தோஷான். அதனால குணங்களை பார்க்கணும், பெரியவாளிடத்துல பழகணும், பெரியவாளிடத்துல பழகி அவளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை நாமளும் தெரிஞ்சுக்கணும். நாம குணங்களை தெரிஞ்சின்றால் நமக்கு நல்லதே நடக்கும். பெரியவாளிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்து அதை பிரகடனப்படுத்துறது நம்முடைய வேலை கிடையாது. அதனால யாரிடத்திலும் யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் தவறாக நினைக்கவும் கூடாது, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு காட்டுறார். பகவத விசாரத்தை காட்டிலும் பாகவத விசாரம் ரொம்ப கொடியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ் வாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 4வது ஸ்லோகம். யத்ர பய பிரவர்த்திஸ்வம் புக்த்வா சத்யானுஷக்ததீச்சோரஹ பசுவிருத்திகணே தஸ்மின் அபிநாம யசோதயா விருத்தம். இந்த ஸ்லோகத்தினாலையும் சுவாமி அழகான சில கருத்துக்களை சாதிக்கிறார். பரதந்திரமான நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை சுதந்திரம், ஆத்மா சுதந்திரன் அப்படின்ற ஒரு புத்தியை வச்சுண்டு அதன்படி நாமெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் ஆத்மாபகாரம் அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய திருடர்கள் அப்படின்றத பற்றியும், ஈஸ்வரன் பண்ணக்கூடிய நன்றிகளை மறந்து அவர் கொடுப்பதையே உண்டு துரோகம் பண்ணக்கூடிய செய் நன்றி மறந்தவர்களை பற்றியும் சொல்லப்பட்டது. 3வது ஸ்லோகத்தில் குணங்களை பார்க்காமல் கண்ணை மூடிண்டு இல்லாத தோஷங்களை பார்க்கறதுக்கு மட்டும் நம்முடைய விபரீதமாக இருக்கக்கூடிய கண்களை திறந்து கொண்டு இருப்பவர்களை பற்றி பேசப்பட்டது. அதில் ஒரு அதை காட்டிலும் துளி விசேஷமாக இந்த இடத்துல சொல்லப்படுறது, அதாவது 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய குணங்களை இல்லைன்னு சொல்றாரே தவிர மற்றவருடைய சொத்தை திருடி தங்களுடைய சொத்தாக உபயோகப்படுத்தி அனுபவிக்கிறவள் அவா கிடையாது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறவா அப்படிப்பட்டவாதான், மற்றவாருடைய சொத்துக்களை திருடி நம்முடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு திரியுறவளை பற்றி இங்க சொல்ல போறார். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சாந்தோக்கிரிப்பு நிஷத்துல இங்க திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துக்காட்டா காண்பிச்சிருக்க ஒரு விஷயத்த சாந்தோக்கிய உபநிஷத்துல சத்வித்யா பிரகரணத்துல தஸ்கர திருஷ்டாந்தம் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தஸ்கர திருஷ்டாந்தம்ன்றது எப்படின்னு கேட்டால், திருடினவன் குற்றவாளியா இல்ல நல்லவனா, ஒருத்தன் பேர்ல திருட்டு பழி சுமத்துறாள், அவன் நிஜமாவே திருடி இருக்கானா இல்ல நல்லவனா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு காரியம் பண்ணுவாளாம். நன்னா காய்ச்சின ஒரு கம்பியை எடுத்து நெருப்புல ரெண்டு பக்கமும் நன்னா காய்ச்சணும். காய்ச்சி அவனுடைய கால் சரீரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவன் திருடிந்தான்னா அவனுடைய காலில் அந்த பழுக்க காய்ச்சின கம்பியானது சுடும். அப்படி இல்லை அப்படின்னால் அந்த கம்பியானது சுடாது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கா. தப்த பர சுக்ரஹ தப்த பரசு கிரகண திருஷ்டாந்தம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. திருடினது பொய், அதாவது அவன் திருடவே இல்லை அப்படின்னு அவன் சத்தியம் பண்ணான்னா அது உண்மையா இருந்தா அந்த பழுக்க காய்ச்சின கம்பியினால இவன் கொளுத்தப்படுறது இல்லையா. அப்படி அவன் சரி அவன் திருடித்தான் அப்படின்னு இருந்தால் அவன் கண்டிப்பாக அவன் பொய் சத்தியம் பண்ணான்னா அவனுக்கு அது சுடும் அப்படின்னு சொல்றான். இது அந்த கால திருஷ்டாந்தம். இது இன்னொன்னு ஒண்ணு, நாமெல்லாம் பரதந்திரன் பெருமாளுக்கு சொந்தமானவாள், தன்னையே திருடி நாம் சுதந்திரர்கள் அப்படின்னு நினைச்சுண்டு சுவாதந்திரியத்தை சொல்றவாளுக்கு எது ஒண்ணுமே நான் என்னால செய்யப்படுகிறது, என்னுடைய ஒரு பலத்தினால செய்யப்படுகிறது, இப்படி எல்லாம் நான் நான் நான் நினைச்சிட்டு இருந்தால், அகங்கார தியோதகமா இருந்தால், அவளுக்கு மோட்சம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. காராகிருகே கனக சிருங்கலையாபி பத்தகான்னு சுவாமி தேசிகன் சொன்ன பாரு, மறுபடியும் மறுபடியும் இங்கேயே தான் இருப்பாவா, இந்த சம்சாரத்திலே தான் இருப்பா. நான் பெருமாளுடைய உடைமை அப்படின்ற விஷயத்தை ஏத்துண்டு பாரதந்திரியத்தையே அனுசரிச்சு நடக்கணும் நாம. அப்படிப்பட்ட சத்தியமான எண்ணத்தோட யார் இருக்கானோ அவனுக்கு மோட்சம் நன்னா கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்றார். இன்னொன்னு, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் நாம் எதையுமே சாப்பிடக்கூடாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு கண்ணன் சொன்னா போல, ஏதாவது ஒரு வஸ்துவ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் நாம எடுத்துக்கணும். பெருமாள் நமக்கு சில விஷயங்களை கொடுக்கிறார், நமக்கு நன்றாக இருக்கக்கூடிய இருப்பிடத்தை கொடுக்கிறார், உண்ண உணவு தரார், உடுத்த உடைகள் தரார், இதெல்லாமே பெருமாளால் கொடுக்கப்படுறது நமக்கு. அப்போ பெருமாள் கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள் பால் நெய் அன்னம் எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டுட்டு அவனால கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இது எல்லாமே எந்துதான் என்னாலதான் கிடைச்சது, நான் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லிட்டால் அந்த அசத்தியம் தானே, அது பொய் தானே. அந்த புத்தி உடையவனுக்கு ஒரு பசு விருத்தி தான் அவன் ஒரு விலங்க போலதான். அப்போ அவனுக்கு எப்படி அது மோட்சமானது கிடைக்கும்? அப்போ பெருமாளால கொடுக்கப்பட்டத சத்தியமாக நினைச்சுண்டு நன்றி உணர்வோட தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு, அதாவது தெய்வத்துக்கு அம்சே பண்ணிட்டு அவன் சாப்பிட்டான்னா அவன் ஸ்பஷ்டமாக பெருமாளிடத்திலே சேருகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அவனுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தி தயை இது போன்ற நல்ல குணங்கள் நல்ல ஆச்சாரங்கள் இதெல்லாம் அவனுக்கு தானாவே வந்து கிடைக்கிறதா பெரியவாள் அவனுக்கு அனுகிரகம் பண்றாளாம். இது இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம், போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை வச்சு கூட நம்மளால பார்க்க முடியும். மற்றவாளுடைய காவியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா எடுத்துட்டு பழகி அதன் இருக்கக்கூடிய ரசங்களை நன்னா குடிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய சப்தங்களை நன்னா திருடி அதனுடைய அர்த்தங்களையும் திருடி அங்கேருந்து நான் எதையுமே எடுக்கல அப்படின்னு ஒருத்தன் சத்தியம் பண்ணான்னா அவனுக்கு எப்படி நல்லதே நடக்காதோ அதுபோல அவன் எப்படி விலங்குக்கு சமமா ஆவானோ அதுபோல இங்கேயும் இப்படி பெருமாள் கொடுக்காமல் எதுவுமே இங்கே அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு எல்லாமே தன்னுடைய பெருமையாக எவன் ஒருவன் பேசுறானோ அவனும் பசுக்கு சமமாக ஆகிறான் அப்படின்னு. பசுவிருத்தி கணே தஸ்மின். இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் திருடுறான், திருடன் அவன். அந்த திருடன் கூட ஒரு யோக்கியத்தை இருக்கும். என்னன்னா ஒரு வீட்டில் திருட போறான், அந்த வீட்டில் அவனுக்கு பசிக்கிறது, அந்த வீட்டில் பால் சாத்து சாப்பிட்றான், எத்தனை பயப்பிரபுத்தி அவன் பால் சாத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு செய் நன்றி மறக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டதுக்கு பலனாக அந்த வீட்டில் திருடுறது இல்லை அவன். மாறாக அவன் வீட்டிலேயே ஏதாவது ஒரு உத்தியோகம் இருந்தானா அதை பார்த்துட்டு காலத்துக்கும் நம்பிக்கை உரியவனாக அங்கேயே இருக்கான், சத்தியமாக வாழறான் அவன். அப்படிப்பட்டவன் கூட நல்லவன். ஆனால் இப்படி பெருமாளிடத்தில் பெருமாள் நமக்கு பண்ண கைங்கரியங்கள் நமக்கு பண்ண அனுகிரகங்களை மறந்து அப்படி பெருமாள் விஷயத்தில் ஒரு எண்ணம் இல்லாமல் பெருமாளையே குறை சொல்லிண்டு பெரியவாளுடைய அனுஷ்டானங்களையும் சேர்த்து குறை சொல்லிண்டு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் இப்படிப்பட்ட ஒரு திருடனுக்கும் காட்டிலும் கீழ்த்தரமானவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட துரோகி அவன் அப்படின்றார். பெருமாளுக்கும் ஒழுங்கா நடக்கல, ஆச்சாரியர்களுக்கும் ஒழுங்கா நடக்கல, அப்படிப்பட்ட துரோகி அவன் அப்படின்னார். கடைசியில யசோதயா விருத்தம்னு ஒன்னு சொன்னார், ரொம்ப அழகான விஷயம் அது. யசோதயா விருத்தம் ஒரு ஆத்துல இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடுறான் பெருமாள். அது இல்லைன்னு யசோதையனிடத்துல பொய் சொல்றான். யசோதை சிக்ஷிக்கிறா. அதுபோல மனுஷாலா இருக்கக்கூடிய நாமம் திருடிட்டு திருட்ட மறுத்து பொய் பேசினால் நமக்கு யசஸோ தயையோ நல்லொழுக்கமோ எதுவுமே வராதுன்னு சொல்ற யசோதையா விருத்தம்ன்ற இடத்துல வியாக்கியானத்துல. இதுக்கு ரொம்ப வியாக்கியானத்துல ஸ்பஷ்டமாவே ரொம்ப பிரமாதமா கண்ணன் விஷயமா விஸ்வாவசு பதில் சொன்னான்னு சொல்லி ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை வேற காட்டுறார் கோபாலாச்சார சுவாமி. பிருந்தாவனத்துல நெய் பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் கண்ணனுடைய சொத்து, அவனுடைய சொத்து அவன் தானே அனுபவிப்பான். ஏன்னா குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன்னு ஆழ்வார் சொன்னா போல பெருமாளுடைய கடாட்சத்தினாலதானே கோகுலத்துல மாதம் மும்மாறி பெய்தது. அப்ப அந்த நாச்சியார் சொன்னா போல ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்ற பாசுரத்துல சொல்ற போல திங்கள் மும்மாறி பெய்ததுன்னா எங்கன்னு பெஞ்சுது. அப்ப பெருமாளுடைய கடாட்சத்தினாலதான் பெரிஞ்சு பெய்தது. அப்ப அவனுடைய சொத்தை அவன் திருடினான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் விஸ்வாவச பதில் சொல்றானா, நம்மை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த அவதாரமே அவன் எடுத்தான். கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியபாமையின் இடத்துல ஆசக்தி இல்லை அவனுக்கு. சத்தியபாமையின் இடத்துல ஆசக்தி இல்லாமல் நம்ம ரட்சிக்கிறதுக்காக அவன் இந்த அவதாரத்தை எடுத்தபடியினால அவனை திருடன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு சமர்ப்பிக்காமல் யாரெல்லாம் ஆக்கி உண்டார்களோ அப்படின்னு வியாக்கியானத்துல அவர்கள் தான் திருடர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லித்தான். அப்போ நம்முடைய திருட்டு குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சௌரியத்தை தானே கண்ணன் திருடினான் அப்படின்னு விஸ்வாவச பதில் சொல்றதா வியாக்கியானத்துல எடுத்திருக்கார். அப்படி எம்பெருமான் ஒருவன், எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் பண்ணிட்டு தான் நாம சாப்பிடணும். எம்பெருமான் தான் நமக்கு எல்லா விஷயங்களும் அனுகிரகிக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டது. நாம் சில காலங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அது எம்பெருமான் அந்த கஷ்டத்திலேருந்து நம்மளை விலக்கி வைப்பான் அப்படின்ற எண்ணம் எல்லாம் நமக்கு இருக்கணும். எது ஒண்ணுமே நம்மால நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம விலங்குக்கு சமமாகத்தான் ஆவோம். மனுஷ சக்தியினால எதுவுமே இங்க நடக்கல, எல்லாமே பெருமாளுடைய சக்தியினால நடக்கிறது அப்படின்ற எண்ணம் வேணும்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில அஞ்சாவது ஸ்லோகம். ஹரிகர புஷ்கரஹம்சம் ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாஹ சித்தேன பாஞ்சஜன்யம் பீதம் பஷ்யன் பிஷஜ்யதிகம். அழகான ஸ்லோகம். ஹரிகர புஷ்கர ஹம்சம், பெருமாளுடைய தாமரை திருக்கையில ஹம்சம் போல இருக்கக்கூடியதும், லக்ஷ்மியாக லக்ஷ்மியினுடைய ஹாரமணீனாம் முத்தஹாரத்தில் உள்ள முத்துக்களுக்கு, அதாவது பார்த்தால் முக்தர்களுக்கு, பிரசூதிமிவ காரணம் போன்றதுமான பாஞ்சஜன்யம் இந்த வெண் சங்க பித்தேன தனக்கு இருக்கக்கூடிய பித்த தோஷத்தினால, பீதம் மஞ்சள் நிறமாக, பித்தேனா மஞ்சள் காமாலைன்ற தோஷத்தினால மஞ்சள் நிறமாக பஷ்யன் பார்க்கிறவன் கம் யாரை பிஷஜதி வைத்தியம் செய்யலாம். அதாவது அழகா பார்த்தால் யாரைத்தான் இவன் தன்னுடைய உபதேசத்தாலே திருத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால், ஒருத்தன் பித்த தோஷத்தினாலே இருக்கக்கூடியவன், சாதாரண ஒரு மனுஷன், நானும் இப்ப உபதேசம் பண்றேன் வாங்கோ எல்லாரும் அப்படின்னு சொன்னான்னா, அவனே ஸ்வயம் தெரிஞ்சு கொள்ளாதவன். சாஸ்திரார்த்தங்களை அறகுறையா வாசிச்சவன் எப்படி மற்றவாளுக்கு சாஸ்திரோபதேசங்களை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரத்தை பூர்த்தியாக தெரிந்து கொள்ளாதவன், பெரியவாளிடத்திலே வாசிக்காதவன், அதாவது சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சொன்ன போல, பெரியவாளை அண்டி அவளுக்கு சிசுரூஷைகள் பண்ணி அவளிடத்துல தத்வித்தி பிரணிபாதேன அப்படின்னு சொல்றா போல, அவளிடத்துல அடைக்கலம் புகுந்து அவளுக்கு அந்தேவாசியாக இருந்து விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவன் எப்படி சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ண முடியும்? அதே போலதானே இவன் ஆச்சாரியனா இருக்கணும்னா சுவாமி சாதித்தா போல சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம்னு சுவாமி தேசிகனே சாதித்தா போல இவன் எப்படி மாற முடியும்? அந்த கருத்தை தான் சுவாமி தேசிகன் சங்கனுடைய திருஷ்டாந்தத்தை வைத்து இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்கிறார் அப்படின்றது ஒரு கருத்து. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், மூணாவது ஸ்லோகத்தில் பஷ்யதி பரேஷு தோஷான் அந்த இடத்துல பார்த்தால், இல்லாத தோஷங்களை பார்க்கிறவாளையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பாராதவர்களை பற்றியும் சொல்லப்பட்டது. இங்க வஸ்துவை பார்க்கிறோம், வஸ்துவை பார்த்தாலும் அதை வேற குணங்களோடு கூடியதாக பார்க்கிறவாளை பற்றி இந்த இடத்துல பேசப்படுறது. மூணாவது வேதாந்தபடி பார்த்தால் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கும், அழகா தெரியும். ஏன்னா மத்தியில நம்ம வேதாந்த கருத்துக்களையும் பார்க்கணும், அப்பதான் நமக்கு சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் இல்லையா, வெறும் மேலோட்டமாக அர்த்தம் சொல்லிட்டு போகக்கூடாது. மத்தியில நம்ம வேதாந்த கருத்துக்களையும் பார்க்கணும். அதை சொல்றதுக்காகத்தான் சபையிலேயே அடியன் அனுமதியே வாய்ண்ட ஆரம்பத்துல 5 நிமிஷம் போறோம்னு சொன்னால், சுபாஷித நீவியினுடைய கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை 5 நிமிஷம் சொன்னால் மேலோட்டமாக ஒரு அர்த்தம் சொன்னால் சரி வராதுன்ற காரணத்தினால அடியன் அனுமதி வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம் வேதாந்த கருத்துக்களையும். ஏன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு 12 அர்த்தங்கள் 13 அர்த்தங்கள்லாம் பெரியவாள் சாதிச்சிருக்கா, ரொம்ப அழகான அர்த்தங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் இந்த லோகத்துக்கு பண்ண அனுகிரகம் இருக்க பெரியவாள்லாம் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. நாமெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல இதுக்கெல்லாம். சிவுவே உத்தமூர் சுவாமி ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி கோபாலாச்சார சுவாமி ஆகட்டும், பட்டபா சுவாமி ஆகட்டும், இவாளுக்கெல்லாம் நாம என்ன கைமாறு செய்ய போறோம்? இந்த மாதிரியான தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களும் நமக்கு இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படின்னு தெரியறது நமக்கு. அதனால அடியன் வேதாந்த கருத்துக்களையும் சொல்ல முயற்சி பண்றேன். மூணாவது ஸ்லோகத்துல அசத்கியாத்தியும் அக்கியாத்தியையும் சொன்னார், அதாவது இல்லாதது தோன்றுகிறது, இருப்பது கண்களில் படவே இல்லை. இது மூணாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இங்க தர்மங்கள் தெரிகிறது, பொருட்கள் கிரகிக்கப்படுறது, ஆனால் அதுக்கு விபரீதமாக கிரகிக்கப்படுறது. எப்படி அப்படின்னால், சங்கு கண்ணுக்கு தெரிகிறது, எம்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடிய சங்கு நன்னாவே தெரிகிறது நம்ம கண்ணுக்கு, ஆனால் அந்த சங்க வெண் சங்க மஞ்சள் வர்ணமான சங்கு அப்படின்னு கிரகிக்கிறோம் நாம. அதன் மூலம் கண்ணுல இருக்கக்கூடிய மஞ்சகாமாலைன்ற தோஷம், தன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தோஷமயமான மஞ்சளால வெண்சங்கானது மஞ்சள் அப்படின்னு மஞ்சள் வர்ணம் அப்படின்ற ஒரு பிராந்தி உண்டாருது நமக்கு. இந்த மஞ்சகாமாலைன்ற தோஷமுடையவன் வெள்ளசங்க மஞ்சசங்கு அப்படின்னு உபதேசம் பண்ணான்னா இது எந்த அளவுக்கு அனர்த்தமா போய் முடியும்? வெள்ளை நிற சங்குன்றது தானே லோக பிரசித்தம். அப்படி இருக்கப்போ இவனே பிராந்தி யுக்தனா இருக்கான், பிராந்தியினாலே தோஷத்தினாலே பீடிக்கப்பட்டவனாக இருக்கான். அப்ப தோஷத்தினால பீடிக்கப்பட்டவன் எப்படி யதார்த்த அர்த்தத்தை போதிக்க முடியும் அப்படின்னு, இவன் கண்லயே தோஷம் இருக்கு, இவன் எப்படி அடுத்தவாளுக்கு கண் வைத்தியம் பார்ப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கு ரொம்ப அழகா சொல்றார், அரிகர புஷ்கர ஹம்சம், பகவானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய ஹம்சம் போல இருக்கக்கூடியதுமான திருக்கைய தாமரையாகவும் சங்க ஹம்சமாகவும் இந்த இடத்துல சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னா, சந்திரனை போல வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடியது, சங்கத்திலிருந்து முத்துக்கள் அழகாக உண்டாகும்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால வெண் சங்கா இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை ஹம்சம்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். வெண்மையோட கூட தன்னுடைய சப்தத்தினால அஞ்ஞானம்ன்ற இருட்டை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பரமஹம்சரா இருக்கக்கூடிய சிபாஷ்யகாரர் முதலான ஆச்சாரியர்களை காட்டுறதுக்காக இந்த இடத்துல ஹம்சம்ன்ற சப்தத்தையும் சுவாமி தேசிகன் இட்டார். எம்பெருமான் திருக்கையில சங்கத்தை வச்சுண்டு அதனுடைய நுனியால துருவனுடைய கன்னத்தை தடவி தடவினபடினால அந்த குழந்தை பெரிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கான யோகியதையை பெற்றான்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கு எப்பேற்பட்டதுன்னு சுவாமி தேசிகனே அதிகரண தாராவளியில் சொல்றார். பிரணவத்துக்கு மகிமையா இருக்கக்கூடிய இந்த பாஞ்சஜன்யம்ன்ற இந்த சங்கத்தினால பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷம்னு பெருமாள் ஸ்வயம் சொன்னபடியினால சங்கத்தை கோஷிக்கிறா போல சத்தப்படுத்துறா போல என் முகமாக என் மூலமாக இந்த லோகத்துல இந்த சாராவளின்ற கிரந்தத்தை ரங்கநாதன் கோஷித்தார் அப்படின்னு சொல்றார். ஞானத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடியது அந்த பாஞ்சஜன்யம். அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யத்தை இங்க பிரம்மத்துக்கு ஹேதுவாகிட்டால் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வியக்தி. அப்போ அப்படிப்பட்ட அநேக ஆச்சாரியர்கள் மூலமாக லோகத்தில் இருந்தவாள் எல்லாரையும் சரணாகதி பண்ணிக்க வச்சு லக்ஷ்மிபதிக்கான இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக முக்தர்களாக போகிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தாமல் சங்கத்தை மஞ்சள் சங்கு அப்படின்னு உபதேசம் பண்ணக்கூடிய துர்வியக்திகள் தன்கிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்காமல் கிரகித்த வஸ்துவையே தோஷயுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்வியக்திகள். ஏன்னா பெருமாள் ஷாட்குண்ய பரிபூர்ணர் அப்படின்றது லோக பிரசித்தம், சர்வசாஸ்திர பிரசித்தம். ஷாட்குண்யாத் வாசுதேவா பரைதி பகவான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் இது மாதிரியான குணங்களால நிரம்ப பெற்ற எம்பெருமான நிர்குணன் அப்படின்னு உபதேசம் பண்ணான்டா அவ எப்படி லோகத்துல ஆசிரியர்களாக வருவர் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். அப்போ நாம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னால், எல்லாரிடத்திலையும் வாசிக்கணும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா எல்லாரிடத்திலையும் வாசிக்கணும்ன்றது நம்மளுடைய எண்ணமா இருக்கக்கூடாது. அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பரம்பரை என்ன பரம்பரை, இந்த சாஸ்திரத்தை நமக்கு போதிக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குமா, அவர் பண்ற உபதேசங்கள் எல்லாம் சரியாக இருக்குமா, காணாமல் கோணாமல் கண்டுகொடு அப்படின்னு பிரதிதினம் சந்தியாவந்தனத்தை பண்ணியே ஆகணும், சந்தியாகினோ அசுச்சிகி அனரகா நித்தியம் சர்வகர்மசு அப்படின்னா சொன்னார்னா, தான் சந்தியாவந்தனம் பண்ணாமலே இருக்கார் அப்படின்னா அவள்கிட்ட போய் நம்ம உபதேசம் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆச்சினோத்தி சாஸ்திரார்த்தான் ஸ்வயம் ஆச்சரத்தே அப்படின்னு அவர் ஆச்சரிக்கணும் முதல்ல சாஸ்திரத்தை. அப்படிப்பட்டவாளை தேடி கண்டுபிடிச்சு நாம் இந்த கிரந்தங்களை வாசிச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர, தன் கண்ணில் தோஷம் இருக்கு அந்த தோஷத்தையே சரி பண்ணாத ஒருத்தன் மற்றவாளுக்கு கண்ணில் வைத்தியம் பண்ணுறேன் வாங்கோ அப்படின்னு கூட்டான்னா அவன் இடத்துல போய் நம்ம சேரக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.